கொஞ்சம் சொல்லு உள்ளுக்குள்ள போதி பாரு. லெப்ட் வந்த வாங்க போற, ரைட் போன வீங்க போன, மொத்த கொத்த நானும் ரெடி. ஒண்ணு வச்ச தாங்க மட்டும் ஓட போற, தெரிக்க போற உள்ளுக்குள்ள நடக்க போற. வந்து பாரு வந்து பாரு. Go, take it the bomb, take it the bomb, take it the go, go, take it the bomb, take it the bomb, take it the go, go, take it the bomb, take it the bomb.